ஓராயிரமாய் உலகே அளிக்கும் பேராயிரம் கொண்ட பெருமா ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம் மதிப்புறும் மந்திரம் தாங்கும் மாயவன் ஆயிரம் நாமம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் தமிழில் முதன் முதலாக ராகமாலிகா வடிவில் 45 ராகங்களில் இசை அமைக்கப்பட்டுள்ளது. இறையருளின் திருவருளுக்கு தமிழில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். கண்ணுடல் கமல கண்ணன் கனிவுடன் ஈன்றெடுத்த தன்னரும் பால் நிலவாய் வெண்ணிற ஆடை பின்ன விண்ணவர் போற்றும் வேதம் தாங்கிடும் கருப்பொருளை திண்ணமாய் வணங்கினேனே தடை எதும் விலக விலக ஆதியின் சேடன்கருடன் நாரணன் பரிவாரங்கள் நீதியும் பந்தம் கொண்ட வசிட்டரின் கொள்ளு பேரன் சக்தியின் பேரனாகி பராசரர் செல்வனாக சுகரவர் தந்தையாகி மாசதும் மருமற்ற வியாசரை எந்தன் சிந்தையில் வைத்து வணங்கினேன் வணங்கினேனே தன்மை கொண்ட கடுகினும் சிறிய தோல்வி கண்டிரா விமலன் தன்னை நெடியவன் திருமால் உன்னை வணங்கினேன் வணங்கினேனே ஸ்ரீ வைசம்பாயனர் சொன்னதாவது செல்வமும் நலமும் நல்கும் மோட்சமும் கனிந்து வழங்கும் அல்லலும் பாவம் தீர்க்கும் தருமத்து வழியின் வகைகள் சொல்லவே அறிந்திருந்த தருமரும் சந்தனு மகனாம் பீஷ்மரை நோக்கி கேட்கவே யுதிஷ்டிரர் சொன்னதாவது உயர்நிலை அடைவதற்கு உகந்ததோர் தெய்வம் யாது உருவமும் உயர்ந்து போற்றும் உத்தம சிறப்பு காட்டும் ஒன்றான பரம்பொருளை தேவனாம் சாத்திரப் பொருளை நன்றாக சென்று சேர அடைவதற்காம் இடந்தன்னை எதனுடை ஆணையால் இதயமாம் சிக்கல் தீரும். மண்ணிலே மாந்தர் தமக்கு மங்களம் சேர்க்கும். முதலான தெய்வம் எதுவோ, மேலான கதியும் எதுவோ, சுகம் தரும் நியத்தியும் எதுவோ, நெறிமுறை வழியும் எதுவோ, துதிப்பதில் வலிமை பெற்று கருக்கடல் கடக்க முயல்வான். ஸ்ரீ பீஷ்மர் சொன்னதாவது, உலகியல் பொருளின் உயிரென இருப்பவன் அயனார்த்தமக்கும் தேவருக்கும் தேவனானவன். இடம் பொருள் காலம் தன்னுள் அடங்காதவன், காரண காரிய பொருளினும் உயரியனாதனாவான். பெயர்களாயிரம் பாடி பாடி குணந்தன்னை புகழ்ந்து கூறி இயங்கிடும் பூரண புருஷன் தம்மை வணங்கிட இன்பம் கிட்டும். சொர்க்கமும் அருகில் அன்றோ, புறத்தினில் பூசையை செய்தும் மாறுதல் அழியா தெய்வம். மாலவன் திருவடி வணங்க பெருங்கடல் கடக்கலாமே, மாறுதல் ஆறு இல்ல விரிந்தவன் புண்டரீகந்தன். காண்கின்ற பொருளில் நன்கு பொதிந்தவன் பெருமான் என்று இயற்கையில் அமைந்த அறிவால் நோக்கிட நன்மை சிறக்கும். வேதத்தின் இதயமானவன் லோகத்தின் சக்திநாதன், உண்மையாம் பரம்பொருளை உள்ளத்தில் தேக்கி வைக்க கட்டளை வடிவம் கொண்டு தருமத்தை பொருளை மனமென்னும் மலருள் வைத்தே. புரைகின்ற வாசுதேவன் உத்தம குணங்கள் பாட, சிறந்ததும் பெரிதுமான திறங்கொண்ட திருமால்தானே. ஒளி வெள்ளம் பாய நிற்பான், உயிர்க்கு உயர்கதி அளிப்பான். தளிரிலை மேன்மை கொண்ட தன்னிலை பொருளாயான. தூயனல் தீர்த்தம் தன்னுள் தூயவன் தன்னையானும், வாயினால் பாடி பின்னர் சிந்தை செய்தும் போயவன் கீர்த்தி கண்டும் போக்கிடும் துதி செய்தும் மங்களம் தன்னுள் உயரிய மங்களம் அருளும். எங்குள உயிர்களுக்கும் மூலமும் முடிவும் அவனே, ஆனந்த பெருவிளக்கே அகிலமும் அடிபணியும். தானந்த நெஞ்சில் தங்கும் உயரிய தலைவன் அவனே. யுகம் யுகம் தோறும் தோன்றும் உயிரதன் அடைக்கலமே, ஜகமது தோன்றலும் அழிதலும் மாயமாம் பிறப்பருக்கும் பிரளயமும் தோன்றிடு. நிலை பெறும் மாபெரும் சக்தி நிலை பெறும் தன்மையில் தங்கிடும் அரமதன் தேவனவனே. எப்பெயர் குணத்தின் வடிவோ நிலைத்திடும் தன்மை கொண்ட, அப்பெயர் மந்திரம் சிறக்கும் க கண்டவர் பெரிய தோற்றம் பொலிவுடன் விளங்கும் பெம்மான் ஆத்மாவின் வடிவம் தாங்கி வலிமையை இங்கு தமிழில் சொல்ல விழைந்தே. குணநலன் சிறப்பு மிக்க பேரிளம் பெருமான் நாமம் பொது நல வழக்கில் விளங்கும் மாமுனி சிறக்க போற்றும் துணை நலம் கொண்டு நமக்கு துல்லிய பலன் வழங்கும் இணை இரு பாதம் பணிந்து நலம் பெற கூறுகின்றேன் நாம மதிப்புறும் மந்திரம் தாங்கும் மாயவன் ஆயிரம் நாமம் துதி பெறும் வேதவியாசர் மாபெரும் முனிவராவர் அனுஷ்டுப் என்னும் சந்தம் தாங்கும் அடிமலர் தெய்வம் தானுரு கொண்ட திருமாலே நாரணன் தேவதை பானுவே நாம பீஜம் தேவகி நந்தனே சக்தியாகும் உத்பவம் சோபனம் தேவம் பரமானமந்திரமாகும் சங்கபிரந்த கேச்சக்ரியே கீலகம் என்பதாகும் சாரங்கம் கதாதரன் என்பதே அஸ்திரமாகும் ரதாங்க பாணி என்பதே இருவிழி நேத்திரமாகும் திரிசாமசாமா என்பது கவசமாகும் ஆனந்தம் பரபிரம்மம் என்பது யோனியாகும் ருது சுதர்ஷன காலமே திக்பந்தம் ஆகும் இங்கணம் சேர வழங்கும் மந்திர சக்தியாவும் சிந்தாமல் சிதறாமல் அகலாதிருக்கும் வண்ணம் சிந்தனை தன்னுள் வைத்து ரசிப்பது நலமாகும் தியானம் பார்க்கடல் பரப்பில் முத்துடை தாமமேந்தி ஸ்பட்டிகம் போல் அங்கம் கொண்ட ஆசனம் அமர்ந்து வெண்ணிற மேகம் பொழியும் அமுதனின் துளிகள் பட்டால் ஆனந்தம் கண்டு சக்கரம் தாமரை கதை சங்கு கையில் ஏந்திய முகுந்தன் எமக்கு தூய்மை தந்திடுவாரே புவிதனை இரண்டு பாதமாக்கி வானமே தொப்புளாக வாயுவை உயிர் முடிச்சாக்கி சந்திர சூரியர் கண்களாக மேன்மையாம் உலகு தன்னை தலைமையின் இடமதாக்கி கடலதை ஆடையாக்கி தேவரும் மானுடர் பசு பறவைகள் பாம்புடன் கந்தருவர் அரக்கரென்று அனைத்தையும் வயிற்றினில் அடங்கச் செய்து மூன்றதாம் வடிவம் தாங்கும் தாயென விளங்கும் உந்தன் தளிர்மடி வணங்குகின்றேன். சாந்தமாம் வடிவம் தாங்கும் அரவணை துயிலும் தேவன் தாமரை நாபியான் தேவரின் தலைவன் நானான் மேகமாய் வடிவம் தங்கும் அழகிய வடிவம் கொண்டு மூகமாய் வடிவம் கொண்டு மார்பினில் தாங்கும் அந்த சேமனல் வளரும் கருணை யோகியின் இதயத்துள்ளே நாமமாம் நாரணன் விஷ்ணுவை பணிந்து நின்றேன். மேகமாம் நிறத்தின் ஒப்பான் தேகமாம் அறையதன் தன்னுள் மங்களங்கொஞ்சும் ஆடை தரித்தான் ஸ்ரீவத்சம் எனும் மறுபுடை வேந்தன் கௌஸ்துபமணியங்கம் கொண்டான் தாமரை விரிந்த விழியின் இரண்டால் புண்ணியம் சூழ நின்றான் பலவகை உலகின் அதிபதி விஷ்ணுவை வணங்குகின்றேன். சூடி மகிழும் கௌஸ்துபம் தாங்கும் மார்பன் தோள்களில் நான்கை கொண்ட விஷ்ணுவை வணங்குகின்றேன். பாரிஜாத மர நிழலில் பொன்மய ஆசனமிருந்து காரிருள் மேகமுக்கும் நீளிரண்டு கண்கள் கொண்டு சந்திர திருமுகம் நான்கு தோள்கள் தாங்கிடும் ஸ்ரீவத்சம் ருக்மிணி சத்யபாமா துணைவனாம் கண்ணனை வணங்குகின்றேன். ஹரிஹி ஓம். ஜகத்காரணன் விஷ்ணுவே யாகரூபன் மூவகை காலமாண்டு அகத்தினில் பிறப்பு இறப்பு செய்து உயிரினை காக்கும் தேவன் உயிரதன் உயிராய் நின்று உற்பத்தி இயக்கும் தலைவன் தூயதாம் ஆத்மா என்னும் வடிவமாய் தனித்தவன் இயங்கும் வல்லன் சுத்தமாம் ஆத்மவான் நித்ய சுத்த சுபாவன் சிறக்கும் முக்திக்கு வழி காட்டும் தெய்வமும் அவனே அவனே அழிதலாம் தொல்லையின்றி சரீரம் தன்னுள் கிடந்து தன்னிகரில்லான் சரீரத்தை அறிபவன் தானின்று வேறொன்றில்லான். யோகம் அறிந்த ஞானியர் சேமங்கள் வகிப்பான் மாயா ஜீவன் இரண்டின் பிரதான ஈஸ்வரன் நரன் சிங்க வடிவம் தாங்கும் திருமகள் துயிலும் மார்பன் அழகிய தலைமுடி தாங்கிய புருஷர்களின் உத்தமன். உயிர் மேலிருந்து ஒடுக்குவான். தயையா மங்கள சிவனால் துதிப்படும் பொருளான். நிரந்தரமானவன் நிலை பெறு பொருளின் மூலம் குறைவற்ற நீதியையே பெற்றவன். தன்னிலை சற்றும் மாறாதிருந்து துதி செய்ய நிலையானவன் உயிர்க்கு ஆதியாம் சேமநிதி. பாவனன் எங்கள் வல்லவன் தமக்கு புலப்படான். இந்திரியங்களின் ஈசனவன் நலம் தரும் இன்பம் மின்னும் கேசன். தாமரை தொப்புள் உடையவன் அமரர் தமக்கு அரசனான். அனைத்துலகம் விஸ்வகர்மன் மந்திர வடிவினன் மிக பெருத்தவன். நிரந்தரமாய் நிலைப்பவன் சக்தி நாயகன். எதிரிக்கு எதிரானவன் வில் கொண்டு சாடுவதில் மேதையானவன். உலகை அளந்து நடக்கச் செய்பவன் மிக்காரில்லான். எக்காலும் முடிவிலாதான் செய்ததை அறிந்தான். நன் முயற்சியானவன் எய்தபடி தன்னிலை தானாய் தன்னுளிருப்பான். தேவரின் அதிபதி காக்கும் கரத்தான் உலகின் மூல கருவாம் ஆனந்தன் அவனே. உயிரதை படைத்தவன் பகலொளி தானவன். ஆண்டாகியிருப்பவன் பிடியில் பிடிபடாதான். அறிவாயிருந்து கண்களாய் காண்பவன் பிறவாதவன் அனைவரின் ஈஸ்வரன். இரவாது எப்போதும் இருப்பவன் நிலைத்த பலனாய் திகழ்வான். அனைத்து பொருளின் உள்ளிருப்பவன் தன்னிலை வசிக்கும் பொருளில் இருப்பவன் வாசம் செய்வான். புசிக்கும் பொருளாம் உண்மையானவன் சமநிலை கொண்ட மனமதை கொண்டவன் அளவிட முடியான் மாற்றமில்லாதான் வீணாகாதான் தாமரையில் வசிப்பவன் அறம் செய்யலானவன் அறத்தை காப்பவன் ருத்திர வடிவினன் தலைகள் பற்பல கொண்டவன் வித்தைகள் செய்து உலகை தாங்குவான் உலகினை உருவம் கொள்ள தந்தவன் அழுக்கிலா புகழை என்றும் எதிலும் ஒளிர்வான் மன்றம் சூழ நாற்படை விரட்டும் திறனை கொண்டவன் கெட்டவரை அழிக்கும் ஜனார்தன வேதம் அறிந்த வேத வடிவினன் குறைபடு இல்ல நிறைபடு குணத்தான் மறைபடு பொருளை அங்கம் கண்டவன் திறம்பட வேதம் அறியும் நாயகன் பரந்த கவித்துவம் படைத்த வல்லவன் உலகை காக்கும் சிறுமை உலகம் முன்னர் தோன்றினான் பாபம் அற்றவன் வெற்றிக்கு உரியவன் பெருமை மேம்பட உலகை கொண்டவன் திரும்ப திரும்ப உடலில் வசிப்பவன் இந்திரன் தன் உத்தமன் இவனே, குணத்தாலிலையாய் இருப்பவன் இவனே. வீரர் தம்மை அழிக்கும் வீரன், பிரம்ம வித்தைக்கு நாயகன் இவனே. தேனென என்றும் இனிமை நிறைந்தவன் ஐம்புலன் தமக்கு அருகில் இல்லாதான். பெருமை உடையவன், பெருத்த இன்பம் தரித்தவன், பெரும்பலம் கொண்ட பரந்த தோழன். சுடரிடும் பூமியை தாங்கும் கணவன், திருமகள் மார்பன் ஸ்ரீநிவாசன். நல்லோர் அடையும் நல்லிடம் அவனே, தடைகள் ஏதும் இல்லாதவனே. உடையணி தேவரை மகிழ்விப்பவனே, புவிதனை அடைந்த கோவிந்தன் இவனே. கவிகளின் வாக்கில் வேதம் ஆனவன், ஒளிக்கதிர் வடிவில் சுடர்விடும் நாதன், பிழைகளை திருத்தி அடக்கி ஆள்பவன். மெய்ப்பொருள் வடிவே பரமாத்மாவே, அழகிய சீர அற்றவன். எதையும் காண்பவன் இரணியன் தனக்கு சிங்கம் போன்றவன். முன்வினை பயனை தன்வினை பலத்தால் தன்னிலை நாட்டும் திறமை கொண்டவன். நிரந்தர நிலையில் என்றும் உள்ளவன், வரந்தர என்றும் அசைவில் இருப்பவன். அவன் திறன் அடக்க உண்ணாதவன் தன்னிலை ஆணைக்குள் அடக்கிடுவானே. முன்னிலை ஆத்மா வடிவாய் திகழ்வான், தேவர் தமக்கு துணையாயிருப்பவன். குருவென நின்று அறநெறி உணர்த்துவான் குருத்தமன் என்னும் சிறந்த குருவே. ஜோதியாயிருப்பவன் சத்தியம் அவனே, கண்களை திறக்கும் திறனை மலைக்கு அழைத்து செல்வார். உயிராம் தொகுதி நெறிபட செய்வார். சிறந்த காந்தி உடைய சீமான் பகுத்து அறியும் யுக்தி வடிவானவன். உலகை நடத்தும் உத்தம புருஷன் இயங்கி உந்தி எழச் செய்யுவான். ஆயிரம் தலைகள் அவனிடம் கொண்டான். வாழ்க்கை சக்கரம் சுழற்றும் நாயகன் வாழ்வின் சுழலு சிக்காதவனே. சுழற்சியின் வடிவு அறியாதவனே. உருவை நன்கு சிதைப்பவனவனே. பகலை திரும்ப திரும்ப இயக்கிடுவானே. சுமந்து கொடுப்பவர் சுயநலமற்றவன். அருளும் கனிவும் பரிவும் தருபவன். விருப்பும் வெறுப்பும் இல்லாதவனே. உலகை ஆளும் சேனாபதியே. உலகை காக்கும் மாயாநிதியே. எங்கும் நிறைந்த விபுவானவனே. அறிமுகமின்றி ஆலிங்கனம் செய்து தெளிவினை தருவதில் வல்லவனவனே. யோவகை பணிகளை எளிதில் செய்வான். ஜகுமுனி போல் மறைந்து காப்பவன். தன்னிடம் தோன்றி தனியாயிருப்பவன். வழிபட இயக்கும் குறிப்படு செயலது இல்லை. மனதில் பதியா வடிவம் கொண்டவன். கட்டுக்கு அடங்காய் இஷ்ட புருஷன். கட்டளை ஒழுங்கை சீர் செய்யும் வள்ளல். சுசியனும் தூய உள்ளம் படைத்தவன். வேண்டிய பொருளேதும் கைவரப்பட்டவன். திட்டமிட்டு அடை பொருள் அடைபவனவனே. செயல் நிறை தன்னில் செம்மையளிப்பவன். செயல் நிறை தன்னை முடிவும் செய்பவன். தர்மத்தின் வடிவில் தன்னிலை ஒளிர்வான். தர்மத்தின் அடியார் விரும்பின பொழிவான். உலகில் பரந்த விஷ்ணுவும் அவனே. புண்ணியம் காட்டும் தர்ம படிகள் பிண்ணிய தர்மம் வயிறாய் கொண்டவன். இலை நீர் பழவென தரும் பொருள் தன்னை விலை சொல்ல இயலாது விரிவுபடுத்துவான். தன்னடி பேணிட தரணியை விரித்தான். தனித்து இயங்கும் தண்ணீரில்லான் வேதம் சீரக கடல் போல் தாங்குவான். உலகை தாங்கும் கரங்கள் நான்கும் தாங்கும் பொருளது பல்வகை இருந்தும் வாக்கில் சிறந்த வன்மை உள்ளவன். இந்திரன் தனக்கும் வலிமை தருபவன். வற்றா செல்வம் பெற்றவன் அவனே. பெரும் பொருளனைத்தும் வாரி இறைப்பவன் போருரு கொண்டு இல்லாதிருப்பவன் உலகை தாங்கும் பேருரு கொண்டவன் மாலும் அரணும் ஒளிரும் தேவன் இவனே தோலும் எலும்பும் உடலுள் ஆத்மாவானவன் தோன்றும் கலையிடம் இதுவே அந்தரம் விளக்கும் அணி விளக்கு இவனே முயலென புள்ளிகள் பல்வகை கொண்டு மானென களங்கம் இல்லாதவனே தேவர் தமக்கு ஈஸ்வரன் இவனே தீரானோயை தீர்க்கும் மருந்தவனே எல்லைகள் பகுத்து வரம்பை செய்தவன் சத்தியம் தர்மம் வீணாக்காதான் வருவதும் யுகத்தை திருப்பி இயக்கும் வல்லவன் மாயை பல்வகை தன்னிடம் கொண்டவன் மாபெரும் தீனே உள்ளே கொள்பவன் ஐம்பொறி தம்மால் காண இயலாதவன் மேம்பட உருவை அடியார்க்கு அளிப்பவன் ஆயிரம் பேரை வெல்லும் நாயகன் அனந்தம் என்னும் உயர்நிலை கடந்தவன் தரும் பொருள் தன்னை விரும்பி ஏற்பவன் கருவில் போதிவது மிக்காரில்லான் அருள் நெறி குணத்தால் நெருங்கப்படுவான் ஷிகண்டி விரும்பின பொருளை சென்னும் நிலை மாறாதவன், நிலை தவறாத கீர்த்தி உடையவன், மூவகை காரண சரீரத்தன்மயன், தானதில் உயிரின் உயிராய் உறைபவன், உயிரை தந்து எடுப்பவன் அவனே இந்திரன் தம்முடு குடன் பிறந்தவனே, நதியாய் கடலாய் பறந்து கிடப்பவன், துதி செய்யும் வண்ணம் ஆழ்ந்து கிடப்பவன், உரியன தன்னை குணத்தும் தன்மையன், நெகிழ்ந்த மகிழும் ஆமோதம் போன்றவன், அறநெறி தன்னை பாதுகாப்பவன், உலகை படைக்கும் தொழில் அறிந்தவன், மேகம் பூமி இரண்டின் இடைப்பட்டவன், திதியின் மக்கள் ஏழுவர் வடிவார், எல்லா பொருளிலும் நிலை பெற்றவனே, பேருளி கொண்ட பிருஹத்பானுவே, முழு முதற் காரண பொருளே, தேவர் அசுரர் நகரங்களை அழித்தவன் இவனே. திரும்ப திரும்ப வரும் சோகம் மற்றவன், பயமெனும் நிலை தன்னை நீக்கி தருபவன், ஓடம் போன்று வடிவம் கொண்டவன், சூரர் தமக்கு எதிரியானவன், சௌரியம் வசுவின் பிள்ளை, மக்கள் கூட்டத்தின் மாபெரும் தலைவன், கரைதனை காட்டிடும் அனுகூலன் இவனே, தாமரை கரத்தில் தாங்கி நின்றவன், தாமரை போன்று கண்களை ஒப்பவன், சரீரபந்தம் கொண்டான், தவ வலி கொண்டோரையும் பயப்பட செய்யுவான், படைப்பும் காப்பும் ஒடுக்கும் நிலையை அறிவான், வேள்விச்சாலையே அவிர்பாகம் ஏற்பவன், எவ்வகை அளவிலும் பொருந்தியிருப்பவன், திருமகள் துணையுடன் என்றும் இருப்பவன், பல்வகை பொருதில் வெற்றி பெறுபவன், மறைதலும் எழுதலும் இல்லா நிறையன், தாமரை மலரதன் சிவப்பினையுடையவன், மூல காரண முப்பொருளானவன், வயிற்றில் கயிற்றை மலைகள். வாய் சிறந்ததை கொண்டவன் குமுறுதல் செய்பவன் அவனே அவனே படைப்பெனும் தேவர் தொழிலை செய்பவன் உடம்பில் உள்ள கருவில் கொள்பவன் அயனரன் அவர்தம் ஈசன் அவனே முக்கிய சாதன கரணம் அவனே காரண காரிய பொருளும் அவனே செயலதன் இயக்கமும் பலனும் அவனே வினயமும் விசித்திர படைப்பும் அவனே எளிதில் குணராகன அவனே தோற்றம் புறத்தே அறியாதிருப்பவன் அவனே அவனே தசரதன் புதல்வன் நாமம் ராமம் என்பதை சொல்வதில் ராவணனாயின் அடைவது இழிநிலை போகம் துறக்கும் தேகம் பெற்றவன் நல்வழி காட்டி அழைத்து செல்பவன் வீரர்த்தம் பெற்றவன் தர்மமும் தர்மமறிந்தவரில் சிறந்தவன் தடைகளை தகர்த்து தடுத்தாள்பவனே பாவம் என்னும் பொருளை எரிப்பவன் அவனே உயிர்க்குள் உயிராய் உறைந்தவன் இவனே உயிரை தந்த இயக்கிடும் தலைவன் மங்களம் நோக்கும் மாண்புடை செல்வன் காலம் அளவை கருத்தொடு வகுப்பவன் உயர்ந்த இடத்தில் உயர்ந்தே இருப்பவன் மறைவிடம் தன்னுள் உறைவிடம் கொண்டு ஆணைகள் இயற்று பச்சம் தருபவன் ஆயின உயிர்கள் அனைத்தும் வசிக்கும் அகண்ட மண்ணை தொய்வின்றி இயக்குவான் ஒளிரும் ஒளி வடிவானவனே விஸ்வம் நிறைந்தவன் உறைவிடமும் செல்வம் உடையவன். அலுப்பினை சீரிதும் கொண்டானில்லை, பெருத்த வடிவ அமைப்பினை உடையவன். பெரியதா பிறப்பினை அற்றவன் இவனே. தர்மத்தின் முளையாய் செயல்படுபவனே, பெருத்த வேள்விக்குள் நிறைந்தவன் இவனே. வானில் சுழலும் விண்மீன் கூட்டத்தின் அச்சானவனே. விண்மீன் தன்னுள் சந்திரன் இவனே. திறமை தன்னிடம் நிலை பெறச் செய்தவன். பிரளயம் முடிந்து துவங்கிட எதுவானவனே, எதுவானவனே. வேள்வியின் வடிவானவன், வேள்விக்கு உகந்தவன், வேள்வியால் வழிபட தகுந்தவன் பெரியவன். இம்மைக்கும் மறுமைக்கும் உகந்த யக்ஞன், சுயநல நோக்கமின்றி சத்திரமானவன். நல்லோர் மனமதில் நற்பணி புரிபவன், எங்கும் எதிலும் காண்பவன் இவனே. எதிலும் மடங்கா விடுபட நில்லையோன் தானே, எதிலும் லயமாயிருப்பவன். ஞானம் உத்தமம் சிறந்த விரதம் பூண்டு அழகிய தோற்றமும் நுண்ணிய வடிவும் மங்கள பேரொளியும் செந்தும் சுகம் தரும் இன்பம் தருகிற இதயம் கொண்டவன். மனதை ஈர்ப்பவன் மனத்தின் உழச்சல் வென்றவன். செயல்படும் கரங்கள் கொண்டவன் இவனே. தர்ம விரோதங்களை பிளப்பவன் இவனே. யோகமாயை தூங்க செய்பவன், தன் வசம் இருந்து ஆட்சி செய்பவன். எங்கும் பரவே வியாபித்திருப்பவன், பற்பல உருவங்கள் தரித்தவன் இவனே. பற்பல தர்மத்தை நிலை நிறுத்துவான் அறவழி நடப்பவன். தர்மத்திற்கு உடையவன் நிலைத்த இரு கை கொண்டவன். சத்தாய் இல்லார் தேயும் பொருளானவன், மாறுபாடு அடையாதவன் அறிபவரல்லன். ஆயிரம் ஒளி கதிர் உள்ளவன், நன்கு தாங்குபவன், நன்கமைந்த லட்சண வடிவம் கொண்டவன். சேர்க்கும் உத்தரனானவன் ஆனிரை காக்கும் ஆத்மநாதன் எதிரிகள் கண்ணில் படாது காப்பான் அறிவால் உணர்த்த தக்கவன் புராத வடிவினன் தொன்மையானவன் உடல் பொருள் தாங்கும் தன்மயன் போக பொருளை அனுபவிப்பவன் வானரர் தலைவன் பெருமை உடையவன் பெரும் பொருள் தட்சிணை உள்ளவன்.